ராமனுக்காக புறப்பட்ட லட்சுமணன் எப்படி கஷ்டப்படுகிறானோ அதே மாதிரி ராவணனுடைய காரியத்தை செய்வதற்காக அயோத்திக்கு வந்த நீயும் இத மாதிரி இந்த கிரீடங்கள் உராயுதனாலே ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. ஆக ராவணோடு இருக்கும்போது அந்த புறத்துல பட்டாலும் புஷ்பங்களாலும் ஆராதிக்கப்பட்டு இருந்த சுகம் இப்போ கிரீடங்களை வந்து இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தோன்றினாலும் கூட ஆட்சி காலத்துல அதுவே பரம பூஜ்யமாக இருக்கும் உனக்கு. ஏன்னேதான் இவ்வளவு அரசர்களையும் வென்று நாடு நல்ல நிலையிலே செல்கிறது என்று சொன்னால் அதை விட உனக்கு பூஜ்யமான விஷயம் வேறு ஏது? ஆக இப்படி ராஜ்யங்களும் அரசர்களெல்லாம் வென்று நாட்டை மிக அழகாக ஆகின்றார் பாதுகாதேவி என்பார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம் 161. ஆத்யாதிகாரமுதிதம் புவனஸ்ய ருத்யை மத்ராசனம் பரதவந்திதம் அசயந்தியா மத்யேவதி என்னிவ மாதவ பாதரக்ஷே மாதத்வயாபி மனுவம்சமீபதீனாம். உச்சிதம் புவனஸ்ய ருத்யை மத்ராசனம் பரதவந்திதம் அசயந்தியா மத்யேவதி என்னிவ மாதவ பாதரக்ஷே மாதத்வயாபி மனுவம்சமீபதீனாம். இந்த ஸ்லோகத்துல ஒரு கேள்வி எழுப்பி சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. என்ன ஆட்சி யாருக்கு அப்படின்னு கேட்டா ரகுவம்சத்துல யாரு பிறந்து வளர்ந்தார்களோ அவர்கள் தான் ஆட்சி பீடத்துல சிம்மாசனத்துல அமர முடியும். அப்படி இருக்க இந்த பாதுகாதேவி இந்த அரசு வம்சத்துல எங்கேயாவது பிறந்தாலும் பிறக்கவில்லையே, அவளுக்கு போய் எப்படி இந்த அதிகாரம் கிடைத்தது என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இந்த ஸ்லோகத்துல விடையளிக்கிறார் சுவாமி தேசியம். அத்தியாதிகாரமுதிதம் புவனத்திய புத்தி புவனத்திய புத்தி உலகத்தை எல்லாம் காப்பதற்காக அதிகாரம் உதிதம் அதிகாரம் பிராத்திய சிம்மனத்திலிருந்து ராஜ்யாதிகாரம் அத்தனையும் பெற்றாயினி பெற்றிருக்காய். பத்ராசனம் பரதவந்திதம் அசயந்தியாம் பெருந்தோறும் விழுந்து விழுந்து சேவிக்கின்ற ராவனுடைய சிம்மாசனம் இருக்கேன் அது பத்ராசனம். தனக்கும் மங்களத்தை விளைவிக்கிறது, மக்களுக்கும் மங்களத்தை விளைவிக்கிறது. அப்படி மங்களத்தை விளைவிக்கூடியதான பத்ராசனம் இருக்கேன் அதன் மேலே போய் காட்சி அளிக்கிறேன். அப்படி இருக்கிற காலத்துல இந்த காட்சி உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா மத்யேவதி என்னமில மாதவ பாதரக்ஷே நீயும் மத்திய அவதீர்ணமில இங்க மனுவம்ச மகிபதியினான் மனுவம்ச மகிபதியினான் மனுவம்சத்தை சேர்ந்த அரசர்களுக்காக அவர்கள் நடுவ யாரு பிறக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த காலத்தில் ஆட்சி செய்தார்கள். இப்பொழுது நீயும் மாதவ பாதரக்ஷே நீ மனுவம்சத்திலே பிறந்தாய் போன்றும் அதாவது 36வது பட்டம் ஜெகரதர் நாட்டை ஆண்டார். நீ 37வது பட்டமாக ராணியாக இங்கே பிறந்திருக்கிறார். எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் மத்தியே அவதி எண்ணமில இந்த மனுவம்சம் சேர்ந்த ஆசுத அரச வம்சம் இருக்கிறதே அந்த வருஷ வம்சத்திற்கு மத்தியே நடுவில் அதாவது 37வது தரமுறையில நீ அவதீர்ணம் இவ அவதரித்தாயோ என்று சொல்லும்படியாக இருக்கிறார். ஏன் கேட்டா மாதவ பாதரட்சே நீ மாதவனுடைய பாதரட்சே அல்லவா மாதவன் ஆறு எம்பெருமான் அவனுடைய திருவடி திருவடி பாதுகாக்கும் பொறுப்பு உடையவள் நீ. அதனால பெருமாள் மாதவனுடைய பாதரட்சன் மாதவன் ஆறு எம்பெருமான் எம்பெருமான் எதையும் செய்ய வல்லவன் அவன் சரிங்களா. அவன் யாருக்கு வேண்டுமானாலும் அதிகாரம் கொடுக்கலாம். எப்படியானால் மற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாமோ அதே மாதிரி அஜேதனமாக பாதுகேன்னு சொல்லக்கூடிய உனக்கும் கூட ராமன் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆசருடைய ஏன் சாட்சால் எம்பெருமானா அப்படின்னாலே. ஆகினால நீ ராம பாதுகையாக தோன்றலை இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ ஆளுநருக்கு யாரும் இல்லாதனால ராம பாதுகையானது ராமனுடைய பிரதிநிதியாக இங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றதெல்லாம் முன்பு சொன்னோம். அந்த மாதிரி இல்லை இப்போ பின்ன நீ ரகு முள்ளீவன் ராஜன் தசரகன் என்று ரகுவம்சத்துல அரசர்களெல்லாம் எப்படி தோன்றி ஆண்டார்களோ அதே மாதிரி அந்த மனுவம்சத்துல நீயும் பாதுகாதேவி அரசியாக அவதரித்தாய் போலும். ஏன் அப்படி அவதரிக்கும்படியாக உனக்கு மனு மாதவன் எம்பெருமான் சங்கல்பித்திருக்கிறான். ஏன்னா பெருமாளானதுனால அவன் எதையும் செய்ய வரலாம். பெருமாள் என்ன செய்கிறார், மந்திரத்தினால விக்கிரகத்துல தான் வந்து அவன் வந்து சாநித்தியம் கொடுக்கிறார் அல்லவா. விக்கிரகத்துல சாநித்தியம் கொடுக்கிற பொழுது இந்த மரத்தாலான பாதைகளை சாநித்தியம் கொடுக்க கூடாது, அதனால பாதைகளை சாநித்தியம் கொடுத்தாரு போகுது. அதனால மரவடியிலையும் சாநித்தியம் செய்து உன்னை ராணவிய ராணியாக அவதரிப்பித்தான் ஆறு எம்பெருமான். ஆக நீ அவனுக்கு பிரதிநிதியாக பாதுகை வந்தே என்பது அல்லாமல் உரிமையுடைய அனுவர வம்சத்திலே தோன்றிய அரசியாக ராணியாக வந்து நீ ஆட்சி ஆள்கின்றார் என்று பாதைக்கு ஒரு பெருமையை அழகாக சித்தரித்தார் சுவாமி தேசியன். ராஜாசனே ரகுகுலோத்வஹ பாதரக்ஷே நிராஜனம் சமபவது சமயோஜிதம் தே ஸ்லாவசே நமவுஷம் பரிபூர்ணிகாதிஹி மௌழி மணிமங்கள தீபிகாபிஹி. ராஜாசனே ரகுகுலோத்வஹ பாதரக்ஷே நிராஜனம் சமபவது சமயோஜிதம் தே ஸ்லாவசேன பகுஷ பரிபூர்ணிகாபிஹி தாமந்தமௌழி மணிமங்கள தீபிகாபிஹி. என்ன பண்ணிருக்க, ராஜாசனத்துல சிம்மாசனத்துல இருந்து இருக்கிற உனக்கு ஆட்சியில நல்ல கவனம் இருந்ததுனால நாட்டு மக்கள் எல்லோரும் இப்பொழுது சுகமாக இருக்கிறார்கள். அரசர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து உன்னை வணங்குகிறார்கள். வணங்கி சொல்வது அங்கே அமர்ந்து பாதையினுடைய கல்யாண குணங்களை எல்லாம் விரிவாக எடுத்து சொல்கிறார்கள். பாதுகையின் ஆட்சியில எவ்வளவோ நன்மைகள் நடந்திருப்பதெல்லாம் எடுத்து சுட்டி காட்டுகிறார்கள். பாக்கி இருக்கிற அரசர்கள் எல்லாம் சொல்வது சரி, பொருந்தும் பொருந்தும், நன்றாக அழகாக இருக்கிறது என்று அவர்களெல்லாம் தலையை ஆட்டுகிறார்கள். தலையை ஆட்டும் பொழுது தலையில அவர்கள் தலையில கிரீடங்கள் இருக்கின்றன. கிரீடங்களிலே நிறைய ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசை வரிசையாக ரத்தனங்கள் வைக்கப்பட்டிருப்பதனால அதனுடைய எழில் ஒளி இருக்கிறது, அது தீபம் போல் பிரகாசிக்கிறது. ஆக ராணியினுடைய அவருடைய ஆட்சியை பற்றி திருஷ்டி வராமல் இருப்பதற்காக திருஷ்டி கழிப்பதற்காக இந்த கிரீடங்கள் எல்லாம் ஆழத்தில் இருக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஆமா, பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்க ஆழத்தில் இருப்பது உண்டு. ஒன்று ரெண்டு மூணு இம்மாதிரியாக 12 வயதாக ஆழத்தி எடுப்பார்கள். மைசூரில் பரகாலம்பலத்தில் வெள்ளிக்கிழமை என்று அதுக்கு ஆழத்தி எடுப்பார்கள். பரிஷ்காரம் முதல்ல 1 அப்புறம் 2 3 இப்படியாக 12 கிரீடல் போட்டு இருப்பார். அப்புறம் கும்பாலத்தி அதுக்கு ஆழத்தி எடுப்பார்கள். அதில் ஒன்று மேல ஒன்று ஒன்று மேல ஒன்று ஒன்று மேல ஒன்று வரிசையாக இருக்கும். இந்த கிரீடம் எப்படி இருக்கு அப்படிங்கிட்டோம்னா கிரீடம் கீழே தலையிலேருந்து எழுந்து உயர்ந்து இருக்கிறது. கீழேந்து ஒரு 7-8 வரிசை இருக்கிறது கிரீடம். அந்த ரத்தனங்கள் அந்த ஒவ்வொரு ரத்தனங்களும் அப்படியே ஒளியை கற்றுகின்றன. அத மாதிரி சுத்தி சுத்தி வட்டம் வட்டம் வட்டமான ஒளி ஏற்படுறது. வட்டம் வட்டமான ஒளியானது தலையை ஆட்டும் பொழுது அப்படியே ஆரத்தி எடுத்துக்கொண்டு போவதாக இருக்கிறது. ஆக நல்ல அடுக்காலத்தை எடுத்து பாதாதேவிக்கு வெற்றி கிடைக்கின்றார்களோ என்று சொல்லும்படியாக இந்த நிலையானது அழகாக இருக்கிறது என்று பேசுகிறார் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 163. பிருத்திபதீனாம் யுகவத் கிரீடாஹ பிரத்யர்த்தினாம் பிராணிதும் அர்த்தினாஞ்ச வாபுஸ்ததா ராஜவ பாதரட்சே தொடீயம் ஆஸ்தானிக பாததீகம். பிருத்திபதீனாம் யுகவத் கிரீடாஹ பிரத்யர்த்தினாம் பிராணிதும் அர்த்தினாஞ்ச வாபுஸ்ததா ராஜவ பாதரட்சே ஆஸ்தானிக பாதபீடம். ஆஸ்தானிகம் சிம்மாசனம், அதுல இருக்கும்படியான பாதபீடம். சிம்மாசனம் சொன்னா சிம்மாசனத்தில் ராஜா அமர்வார், அவர் கீழே தங்கள் திருவிழையை வைத்துக் கொள்வதற்காக ஒரு பீடம் இருக்கும், அது பாதபீடம் என்பார்கள். அதன் மீது பாதுகை இருக்கும், இறங்கும் போது பாதையை சாத்திக் கொண்டு வெளியேறுவார் ராவன். இப்படி இருப்பது வழக்கம். இப்போ பாதுகா ராஜ்யத்தில் பிரத்யேகதீனாம் யுகவத் கிரீடாக பிரத்யர்த்தினாம் மாணிதம் அச்சினாஞ்ச. பல ராஜாக்கள் வந்து மரியாதைக்காக தங்களுடைய கிரீடத்தை கழற்றி பாதபீடத்திலே கொண்டு வைக்கிறார்கள். எப்படி ராஜாக்கள் பல பேர் எதிர்த்து வருபவர்கள் சில பேர் உண்டு, சில பேர் எப்படியாவது நாம் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வைத்திருந்தால் போதும் என்று இருப்பவர்கள் சில பேர் உண்டு. பரதன் அங்கிருந்து யாரு எதிர்த்து போரிட வருகின்றார்களோ அவர்களெல்லாம் வென்று அவர்களுடைய கிரீடத்தை எல்லாம் கொண்டு வந்து பாதவிடத்திலே சமர்ப்பிப்பான். அதே மாதிரி சிறு சரணடைந்து இங்கே வருவார்கள். அதாவது பாதுகா ராஜ்யத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சேனைகளெல்லாம் எதிரியை கொன்று கிரீடத்தை பாதிப்படுத்திக் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும். சில பேர் பழைத்தால் போதும் என்று சரணடைந்து விடுவார்கள். அப்படி சரணடைந்தவர்களை ஏற்றுக்கொண்டு வந்து வழங்க செய்து அவருடைய கிரீடத்தை பாதிப்படுத்தி வைக்க சொல்வார்கள். ஆக எதிரியை வீழ்த்துவது சரண்புற செய்வது இம்மாதிரி காரியங்களை செய்யாமல் தலைநகருக்கு வெளியே போன படை காரியம் ஒன்றுமல்லாமல் திரும்பாது, வெற்றியிடம் தான் திரும்பும். பாதுகா ராஜ்யம் அப்படி இருந்தது. ஆக பாதபீகம் எதற்கு பயன்பட்டது? பாபுஸ்தாராக பாதரட்சு துதியம் ஆஸ்தானிக பாததீகம். துதியம் ஆஸ்தானிக பாததீகம், என்னுடைய சிம்மாசனத்தில் எதற்குமையான பாதபீடம் இருக்கேன். அதுல எல்லோருடைய கிரீடங்களும் கொண்டு வைக்கப்பட்டதாக தெரியாது. ஆக பாதபீடம் எதுக்கு இருக்கும் நாம் என்ன நீங்க ஒரு கேள்வி நீங்க சொன்னா பாதபீடம் இருக்கிறது அது எதுக்கு? பாதிகை வைப்பதற்கு. இப்ப பாதிகை எங்க இருக்கிறது? இப்போ சிம்மாசனத்தில் இருக்கிறது. இப்ப பாதபீடத்துக்கு என்ன வேலை அப்படி நீங்க சிம்மாசனத்தில் எதற்காக பாதபீடம் போட்டிருக்கிறது என்று கேள்வி எழுகிறது. அதற்காக சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி தேசியம். பாதபீகம் இப்ப கிரீட பீகமாக ஆயிடுச்சு. ஜெயிச்ச பரமால ஜெயிக்கப்பட்டு தோற்ற அரசர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் பாதபீடத்தில் வைக்கப்படுகிறது. சரணடைந்தவர்களுக்கு வரக்கூடிய அரசர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் பாதபீடத்தில் வைக்கப்படுகிறது. அதனால பாதபீகம் இப்பொழுது கிரீட பீகமாக மாறிவிட்டது. ஆகவே பாதபீடத்திற்கு இப்பொழுதும் பயன் உண்டு என்று சமத்காரமாக பேசுகிறார் சுவாமி தேசியம். ஸ்லோகம் 164. பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரட்சே குரோபநீதை உபதா விசேஷை சபாஜயந்தி ஸ்ம கதா சபாயம் உச்சைத்தராம் உத்தர கோசலாஸ்தாம். பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரட்சே குரோபநீதை உபதா விசேஷை சபாஜயந்தி ஸ்ம கதா சபாயம் உச்சைத்தராம் உத்தர கோசலாஸ்தாம். இதுவரை சுற்றியுள்ள அரசர்களெல்லாம் வந்து பாதியை வணங்குவதை பற்றி பேசியாயிற்று. இப்பொழுது மக்கள் செய்யும் பகுமானத்தை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். வெங்கேஸ்வர பாதரட்சே, வெங்கேஸ்வர பாதரட்சே, வெங்கநாதனுடைய பாதிரியே. எப்படி ஆனால் உற்சவத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து அரங்கனை வணிந்து செல்கின்றார்களோ அதுபோல மக்களெல்லாம் இப்போது பாதையினுடைய வருகிறார்கள். கணன்ய குரோபனிகை உபராதிகேகை சபாஜெயந்தி. மக்களெல்லாம் அவர்கள் அவர்களிடம் உள்ள உயர்ந்த பொருள்களை எல்லாம் காணிக்கையாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். பாதுகா ராணி எப்படி சமர்ப்பிக்கிறார்கள்? சிஸ்டராம் சபாஜெயந்தி. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் இப்ப எப்படி வராங்க கேட்டா, முன்ன விட மிக உயர்ந்த நிலையில பாதுகாராணிய பீதியோட கௌரவிக்கிறார். ஏன்னா அவர்களுடைய ஆட்சியில அவர்கள் நன்மைகளை பெற்றார்கள் நாட்டு மக்கள். அவ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, துரோபநீதி உபதாவிசேஷி, உபகாரங்கள், உயர்ந்த உபகாரங்கள் எங்கே கொண்டு வந்தா? துரோபநீதி, நாட்டு மூலையில எங்கெங்கே நல்ல வசூல் இருக்குமோ அதையெல்லாம் திரட்டி சேமித்து வைத்து ராணிக்கு சமர்ப்பிக்கணும் என்று ஆகையோடு கொண்டு வந்து ராணியை கௌரவிக்கிறார்கள். ஆக நாட்டு மக்கள் எல்லோரும் பாதுகா ராஜ்யத்தில் மிக சந்தோஷமாக இருந்தார்கள். எல்லோரும் ராணியை கௌரவித்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே பேசப்படுகிறேன். ஆக நல்ல ஆச்சாரியர்களுக்கு நல்ல சிக்ஷைகள் அமைந்து விட்டால் உபச்சாரத்தை கேட்கணுமோ இல்லையே இருக்காதல்லவா? எப்படி ஆனால் நம்மாழ்வாருக்கு மதுரைகள் அறிந்தாரோ அதை மாதிரி ஆச்சாரியர்களுக்கு நல்ல ஆச்சாரியர்களாக இருக்க வேண்டும், சிஷ்யரும் மதுரைகளுக்கு போல அமைய வேண்டும். அப்படி இருந்தால் ஒருவருக்கு ஒரு உபச்சாரமானது குறையவே குறையாது என்பதையும் இதில் குறிப்பாக உணர்த்துகிறார் சுவாமி தேசிகம். அபாவுருபத்வாரமயங்கிருதாஸ்தம் வெங்கேசபாதாவனி பூர்வமாசீத் த்வயாயதிருச்சா சுகசுத்தபாந்தம் ராமேவனஸ்தேபி பதம் ரகுணாம். ஸ்லோகம் 165. அபாவுருபத்வாரமயங்கிருதாஸ்தம் வெங்கேசபாதாவனி பூர்வமாசீத் த்வயாயதிருச்சா சுகசுத்தபாந்தம் ராமேவனஸ்தேபி பதம் ரகுணாம். பூர்வம் அயந்திரிதாசம் ஆகி, பூர்வம் என்ன எப்படி இருந்திருந்தார், அதாவது நீ அரசு செலுத்துவதற்கு முன்னாடி எல்லோரும் காட்டுக்கு போயிட்டா. காட்டுக்கு போனபோது எல்லாருக்கும் ஒரே வருத்தம், ராமன் இல்லையா, வருத்தத்தினால வீடுகள்லாம் அவர்கள் வீடை பூட்டி கொடுவது மூடி வைப்பதுங்கிற வழக்கமே இல்லை. அதனால எல்லா ஊரும் எப்படி இருந்தது அயோத்தியில, அபாவிருதத்வாரம் எல்லாம் வாயிருக்கிறதெல்லாம் திறந்து திறந்தபடியே கிடந்தது. ஏன்னா ராமன் காட்டுக்கு போயிட்டானேங்கிற ஒரு வருத்தத்தினால அதாவது போட்டது போட்டபடியே கிடந்தது. அயன் கிரீதாஷ்டம், அவர்கள் குதிரைகள்லாம் இருக்க அவளெல்லாம் கட்டியே வைக்கல, அதெல்லாம் இஷ்டப்படி எண்ணு சுத்தின் இருந்தது. அவையெல்லாம் பார்த்து அமைத்து ஒரு இடத்துல எடுக்க செய்து அதெல்லாம் பண்ணணும் போதுகிறார், அதையெல்லாம் செய்வதில்லை. ஏன் ராமன் இல்லை, எது எப்படி போனா என்ன என்று குதிரைகள், குதிரைகள்னா அது உபலட்சணம், அதே மாதிரி குதிரைகள் யானைகள் மற்ற கால்படங்கள் எல்லாம் அப்படி எப்படி இஷ்டப்படி போயிட்டு இருந்தாலே இல்லையா, ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருந்தது நாட்டில். எங்கே சாதாவும் எப்போ ஒரு ரமாசீது முதல்ல அப்படி இருந்தது. அப்புறம் நீ என்ன பண்ண, உன்னை வந்து பரதன் அழைச்சின்னு வந்து உன்னை முடிச்சு விட்டு இந்த நாட்டை ஆளும்படியா பண்ணான். அப்படி பண்ண உடனே அப்ப எப்படி இருந்ததுன்னார், அப்பவும் அப்படித்தான் இருந்தது அப்படின்னார். என்ன தாத்பரியம் அப்படின்னா, நல்ல நாட்டில் நல்ல பாதுகாப்பு ஏற்பட்டது, வீட்டெல்லாம் பூட்ட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு காலத்தில் நம் பாரதத்தில் வீடுகளாக யாரும் பூட்ட மாட்டாளாம், அதாவது தாழ்த்து கொண்டு பேசாமல் போயிடுவார்கள், பூட்ட மாட்டார்கள். ஏன், பயம் கிடையாது, திருட்டு பயமே கிடையாது. அதே மாதிரி உன் ஆட்சி ஏற்பட்ட ஒருபாடு நாட்டில் எங்க திருட்டுக்கு இடமில்லை. அயன் கிரீதாஸ்வம், எங்கேயாவது சண்டை என்று தாராறு இருந்தால் குதிரைப்படைகள் யானைப்படைகள் இதெல்லாம் வெளியே சென்று ஓடிட்டுக் கொண்டு திரும்பும். ஆனால் பாதுகாருடைய ராஜ்ய காலத்தில் எங்கேயுமே நாட்டுக்கு துணிஞ்சு எந்த அரசர்களும் போர் புரிய வருவதில்லை. ஆகையினால அந்த படைகளெல்லாம் அழைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவையே இல்லாதவற்றினால அது அயன் கிரிதாசும் அதாவது இருந்தபடி அங்கங்கே இருந்து கொண்டிருந்தன. இலங்கை சபா அதாவது நிபுர் வமாவசி இன்னும் என்ன விசேஷம் உன்னுடைய ஆட்சியில் அப்படின்னு கேட்டா சுகசுத்தம் தன் இந்த காலத்தில் வழிபோக்கர்கள் அங்கே கிராமத்திலிருந்து அங்கிருந்து வருவார்கள், இதை தாண்டி வெளியூருக்கு போவார்கள், இது அயோத்தியிலேயே பார்க்கணும் வருவார்கள், இப்படி இருப்பவர்களெல்லாம் வந்தா எங்க போய் படுத்துக்கிறதா வரலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு போய் அங்கே படுத்துக்கணும்னா வேகமா போய் அந்த தொழில் படுத்துக்கணும். ஆனால் இப்போ அந்த வழிபோக்கர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது, இப்படி போயிட்டே இருப்பான், போயிட்டே ஆகி மணி ஆகி தூக்கம் வந்துருச்சுனாக்க அங்கே ஒரு மரத்தண்டி கட்டியதோ அல்லது வீடுகள் இருந்தாக்க அந்த வீட்டு வாசல் பிடிக்கதோ அங்கேயே படுத்து நல்லா தூங்குவார். எதிர்ச்சா சுக சுத்த பாவம் எப்போ தூக்கம் வருதோ அந்த சமயத்தெல்லாம் சுகமாக வழிபோக்கரெல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்படி இருந்தது. ஆகையினால ராமேவனஸ்தேதி பதம் ரகுணாம் ரகுநாதம் ரகுவனுடைய நாடு இருக்க அயோத்தி நாடு அது எப்படிந்து ராமேவனஸ்தேதி ராமன் இல்லாட்டாலும் கூட அவன் காட்டில் இருந்தாலும் கூட ராமன் இருந்தால் எப்படி அயோத்தி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது என்று ராதியருடைய ஆட்சியில நல்ல முறையிலே நாடு நடந்து வந்தது என்று பேசப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகம் 166. அனன்ய பக்தி மணிபாதுகேத்வம் அபியர்த்தயம் தசரதி த்விதீயம் விகல்ப்யமான பிரசமேன கீர்த்யா வந்தியஸ்வயம் வோமசதாம் பபூவா. அனன்ய பக்தி மணிபாதுகேத்வம் அபியர்த்தயம் தசரதி த்விதீயம் விகல்ப்யமான பிரசமேன கீர்த்யா வந்தியஹ ஸ்வயம் யோமசதாம் பபூவா. மணிபாதுகே ரத்னமயமான பாதுகா தேவியே ஸ்வாம் அபியர்த்தயம் ஒன்ன இப்ப பார்த்தாலும் ஆராதிச்சுருக்கான். யார் ஆராதிக்கிறா அப்படின்னா தசரதி த்விதீயா, தசரதின்னா தசரதருடைய குமாரன், அதுல திதீயாங்கிறதுனால இரண்டாவது குமாரம். ஆக தசரதருடைய இரண்டாவது பிள்ளையான பரதன் இருக்கானே அவன் எப்பொழுதும் உன்னே அர்ச்சித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான் அவன் அப்படின்னு கேட்டான். அனன்ய பக்தி, அனன்ய பக்தி வேற எதையும் மனதிலே கொள்ளாமல் அதையே மனசில் நினைச்சுக்கிண்டு அவன் ஆடுறான். அதாவது என்ன அர்த்தம், தனக்கு வேறு இன்னொரு பயனையோ இன்னொரு உபய உபாயத்தையோ கருதாமல் பாதுகையே நமக்கு உபாயம், பாதுகையே நமக்கு பயன் என்று பாதுகையே அதை மாதிரி நினைத்துக்கொண்டு அவன் எப்பொழுதும் உன்னை அர்ச்சித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா விகல்பியமானஹா பிரசமேன கீர்த்தியா, பிரசமேன கீர்த்தியா விகல்பியமாக கீர்த்தி என்னுடைய புகழ் பரதனுடைய புகழ் நாடெங்கும் பரவிற்று. எப்படி அப்படிங்கிட்டவனாக்க ராவனுக்கு என்ன புகழோ அந்த புகழ் பரதனுக்கு வந்துடும். இப்போ ராமனும் பரதனும் எப்பேற்பட்டவன் அப்படின்னா ராமன் அல்லது பரதன் அப்படின்னு சொல்லும்படியான அளவுக்கு ராமனுக்கு சமமான புகழ் அவனுக்கு வந்துடுது. அதனால சொன்ன ராமனோடு விகல்பியமானகான் விகல்பிக்கப்படுகிறவனாக ஆனான். நிகழ்பிக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அதுவாவது அல்லது இதுவாவது இந்த சமமான பொருள் ரெண்டு இருந்தா இரண்டிலே இதையாவது அல்லது அதையாவது எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்ற இடத்துல இதை விகல்பம் என்று சொல்வார்கள். அதுல ரெண்டு பொருளும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஆகையினால விகல்பியமான அப்படின்னா துல்லியதையா நியாயமான சமமாக அறியப்படுகிறார். அதனால பரதனும் ராமனுக்கு சமமாக உலகத்தினால அறியப்பட்டு அதன் மாதிரி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். ராமனுக்கு சமம் சொல்றீங்க, ராமன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா யோமசதாம் வந்தியா, யோமசத்து என்று சொன்னால் தேவர்கள், ஆகாயத்திலே வசிக்கக்கூடியவர்கள் தேவர்கள். அவர்கள் எப்பொழுதும் ராமனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் எப்படி ராமனை வணங்குகிறார்களோ அதே மாதிரி இப்பொழுது பரதனையும் பரதனையும் வணங்குகிறார்கள். புரிஞ்சுதா? பரதனை எப்படி வணங்குகிறார்கள் அப்படின்னா ஸ்வயம் அப்படின்னா தானாகவே வணங்குற, ஒரு சொல்லி வணங்குவதில்லை. பரதனை தேவர்களெல்லாம் தானாகவே வணங்குகிறார்கள். எவ்வித காரணமும் இல்லாமல் ஒரு பயனையும் நாடாமல் பரதனை ராமனை வணங்குவது போல வணங்குகிறார்கள். ஆக இப்பொழுதும் பரதன் ராமனுக்கு சமமாக ஆனான் என்று இங்கு பேசப்பட்டது. இங்க பரதனுக்கு சமமான சொல்வது மாதிரி இந்த விகல்பியமானஹா என்கிற அர்த்தத்துக்கு, விகல்பியமானஹா விகல்பம்னா இதுவாவது அதுவாவது ரெண்டுல ஒன்றாக இருப்பது என்று பொருள் கொள்ளலாம். அதே சமயத்தில் விங்கிற விசேஷணத்துக்கு விசிஷ்டதையா கிரக்கியமானஹான்னு அர்த்தம் பண்ணலாம். அதாவது விசிஷ்டதையா உயர்ந்ததாக, ராமனையோட உயர்ந்ததாக கிரகிக்கப்பட்டான், அறியப்பட்டான் பரதன். ராமனை விட பரதன் உயர்ந்தவனாக அறியப்பட்டானா? அது எப்படி அப்படின்னு கேட்டா, ராமனே பரதனை உயர்ந்தவனாக ஒப்புக்கொண்ட பொழுது நாம் சொல்லுவதில் என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னார். எப்படின்னு கேட்டவனா, பரதன் ராமனோட சொல்லச்ச என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டவனா, நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாகான்னு சொன்னார். எந்த இடத்துல பிரகடனத்தில் சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். அதாவது விபீஷணால்தான் குலபாம்சனம் என்று ராவணனாலே கடிந்து பேச உடனே உடனே வேணும்னா இனிமே நாம் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று லங்கையை விட்டு புறப்பட்டோம். உத்தவாத கதாபாணியும் சதுர்பிஸ்தக ராட்சசை என்று தன்னை சேர்ந்த நான்கு அரக்கர்களோட கூட கையிலே கதையை துணையாக கொண்டு மேலே எழுந்தான். மேலே எழுந்து நேர வந்தான். எங்க வந்தான்? இக்கரையில ராமன் எல்லாரும் இங்க பேரா அடிச்சுன்னு உட்காந்துருக்காள, இக்கரையில எப்படி நாம் சமுதிரத்தை தாண்டுவது என்று யோஜனை பண்ணிக்கொண்டு சுக்கிரவாதிகள் எல்லாரும் அங்கே உட்கார்ந்துருக்கா இக்கரையில. அங்க வந்தோடனே நேர வந்தான், உறக்க கத்தி பேசினான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேதமாம் சித்திரம் விபீஷண உபஸ்திதம். ராமன் எனக்கும் பொதுவானவன், சர்வலோக சரண்யன், உலகில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பதற்காகவே அவதரித்தவன். ரகுகுலத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அத்தகையவர்கள். அவன் மகாத்மா. அவனிடத்தில் சரணடைவதற்காக நான் வந்திருக்கிறேன். அதனால நேரடியாக ராமனிடம் பேசாமல் அருகில் உள்ள சுக்ரீவாயுகளை பார்த்து பேசுகிறான். நிவேதேதமாம் சீக்கிரம், விரைவாக. இம்மாதிரி ஒரு பக்தன் மேலே எழுந்து தச்சி கொண்டிருக்கான், அவனை சேர்த்துக்கணும். நீங்கள்லாம் ராமனிடத்துல விஜ்ஞாபனம் பண்ணுங்க, நீங்கள் சொல்லி ராமனிடத்துல என்னை சேர்க்கும்படியா பண்ணுங்க. யாருன்னு கேட்டா விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணம் தான் வந்திருக்கான். அவன் இங்கேயே வந்துட்டானவன், ஆக எம்பெருமானத்தில் சேர்க்கவன். ஆக ஒருவரை பெருமாணத்தில் சேர்க்கணும்னா ஆச்சாரியால் மூலமாகத்தானே போகணும். ஆகினால இளைவருமான சுக்ரீவாதிகளை கொண்டு ராமனிடத்திலே தன்னை சேர்க்கும்படியாக பிரார்த்தித்தான். ஆனா இங்க இருக்கிறவா என்ன பண்ணா, உடனே மந்திராலோசனையை கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சுட்டான். அவனை எப்படி ஏற்பது? அவன் எதிரி தரப்பிலிருந்து வந்திருக்கிறான், சாட்சாத் ராவணனுடைய தம்பி. அவனால நமக்கு இடையூறுகள் நேரிடும். நாம் அவனை சேர்த்துக் கொண்டமையாமல் நாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிச்ச, என் மாதிரியே எல்லாரையும் கொண்டு விட்டு பேசாம எது போயிடுவான் மாட்டோம். அதனால அப்பேற்பட்ட எதிரி தரப்பினரையே சேர்க்கக்கூடாது என்று வானரங்கள் விஷயம் எல்லாரும் பேசிட்டு இருக்கான். இது பேசிட்டுக்கிட்டே வாழ்க்கெல்லாம் எப்படியாவது சமாதானம் சொல்லி இவைகளை சேர்க்கணும். தன் இஷ்டப்படி சேர்க்கறதுல இஷ்டம் இல்ல ராமனுக்கு, இவர்களும் சம்மதித்து சேர்க்கணும். இப்பொழுது அதற்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, அவன் அப்படி சொல்றியப்பா, அவன் வரத்துக்கு நியாயம் உண்டு. ஏன்னு கேட்டால், ராஜ்யகாங்க அவன் தமையனுடைய ராஜ்யம் பரந்த ராஜ்யம், லங்கா ராஜ்யம் இல்லையா, அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தான் ஆடலாம் என்று அவன் ஆசைப்படலாம் அல்லவா? இந்த சண்டையில தமையன் தோற்று தொலைந்தானே ஆகிலும் அந்த ராஜ்யத்தை நாமே ஆடலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால் அவன் வந்திருக்கலாமே, அதனால அவனை சேர்க்கக்கூடாது என்று ஏன் சொல்லியிருக்கிறேன் அதனால தஸ்மாத் ராஜ்யோ யுதீஷணஹ. ஆக அவனும் நம்மிடம் வந்தா நமக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறபடினால அவன் நாம் அவசியம் சேர்த்துக்க வேண்டியதான். அவன் அப்பேற்பட்டவன் இல்லையே, அவன் எதிரி தரப்பினாச்சு அப்படின்னு நான் மறுபடியும் அதுக்கு சொன்னார். அவன் முதல்ல உறக்க பேசினானே அந்த குரலை நன்கு கேட்டாளா நீங்க? எப்படி இருந்தது? பிரணாதமகானேசகன் சதோஸ்ய பயமாகதம். அவன் குரலை கேட்டவுடனே எனக்கு என்ன தோணுச்சு? மகான் பிரணாத உறக்க பேசினான். அந்த பேச்சில என்ன தோணிச்சது அப்படின்னு கேட்டான். பயம் தோணிச்சது அவனுக்கு. நாம் ராமனை போய் அடைவதற்குள்ளே ராவணன் வந்து நம்மோட சண்டையிட்டு நம்ம கொண்டுட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கு அவனுக்கு. அதனாலதான் நாலு பேரோட அஞ்சாவது பேராயும் நிறைய கையில் எடுத்துட்டு வந்தான். நடுவில் சண்டை வந்தா சண்டை போட வேண்டியிருக்கு என்பதற்காக. ஆகினால ராவணனால இது இத்தகைய இடையூறம் ஏற்படுவதற்கு முன்னாடி ராவனை சரணடைய வேண்டும் என்கிற எண்ணம், நம்ம அடையாள வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. அதனால தஸ்மாத் கிராஹியோ விவீஷணஹா அப்படின்னார். அதனால தான் விவீஷனை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் சரி என்று சொன்னான். உன்ன இளவிரமாக பார்த்தான். அவன் சாட்சாத் ராவணனுடைய தம்பி ஆச்ச, என்னதான் ரத்த பாசம் மட்டுமா? அதனால சரியான சமயத்துல நமக்கு ஏதாவது பெரிய இடையூறுகளை செய்து தோல்வி உண்டு பண்ணி விடுவான். அவனை சேர்ப்பது தப்பு என்றார் தம்பி. அப்ப சுவாமி சொன்னார், அழகாக பேசினார், இளைவமாளுக்கு தலை துணிய முடியாக ஆகிவிட்டது. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, சர்வே பயந்தி பவந்தி பரதோபமாக மத்யதா வாபி துஷ்புத்ராஹ சுஹ்ருதோ வாபவத்ருதாஹ. அப்பா தாத்தார், சர்வே பிராதர தாத்த செல்லம் கொஞ்சம் ராவில பேசினார். அப்பா லட்சுமண, நான் சொல்றதை கேள்றா. சகோதரன் சொன்னாக்க நம்மளுக்குள்ளே பரதனை போல ஒரு சகோதரன் உலகத்துல யாருமே ஆப்பிட மாட்டான். ஏன் அப்படின்னா, தகப்பனார் கொடுத்த ராஜ்யம், அம்மா சட்டபூர்வமாக வரதற்கு வரதானத்தினால கொடுத்த ராஜ்யம், காட்டுக்கு வந்தபொழுது நான் கொடுத்த ராஜ்யம். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் வேண்டாம் என்று ஒரு தம்பி உதறிட்டு வந்தானே யாகியவன். அப்ப எப்படி சொல்லணும் அவனை? அதனால பரதமைக்கு சமமான ஒரு சகோதரன் எடுக்க மாட்டான். அதனால விவேகனை பத்தி ஏன் சந்தேகிக்கிறேன் நீ? விவேகன் பரதன் மாதிரி தம்பி ஆகணும் அவன். அதனால நசர்வே பிராதர சாக. அதனால இந்த தம்பி தமையனுக்கு எதிராக ராஜ்யத்தை நாம் ஆளலாம் என்கிற எண்ணத்தோடு நம்மிடம் வந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னா, இவனுக்கு கொஞ்சம் மூஞ்சி செலுத்து போச்சு இடது பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் அதுக்காக சொன்னார், அப்படியாப்பா சகோதரர்கள் பரதனுக்கு சமானமாக மாட்டான். அப்பாவுக்கு புள்ளேன்னா புள்ளேனா எனக்கு சமமா புள்ள யாரும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அமைய மாட்டான். மத்யதாக என்னை போன்ற புதல்வர்கள் யாருக்கும் ஒரு தகப்பனாருக்கும் கிடைக்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல் நாள் உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லி, அதற்காக தனக்கு வேண்டிய உபாங்க அங்கங்கள்லாம் என்ன செய்யணுமோ அந்த காரிய கர்மாக்கெல்லாம் பண்ணி வச்சு, ஒழுங்கா பட்டாபிஷேகம் வந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணி இருப்பாடு. பட்டாபிஷேகத்துக்கு வர சமயத்துல ஏதோ சிறுதாயார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக என்ன காட்டுக்கு போறதுதான் நல்லதுங்கிற முறையில தசரதர் அபிப்பிராயப்பட்டார். வாயார ஸ்பஷ்டமாக சொல்லாட்டாரும் கூட. ஆக அப்பாவுக்கு எப்படியும் சத்து சந்தராகணும் அவரை, ஏன்னா அவர் வர கொடுத்துட்டார். அவர் வரத்தை மீறப்படாது, மீறினால் அசத்தியவாதி ஆகிடுவார் தசரதர். அதனால அவரை சத்தியசந்தர ஆக்குவதற்காக நான் என்ன பண்ணேன், நான் காட்டுக்கு போறேன் பரதனை ஆளட்டும் என்று புறப்பட்டு வெளியில வந்தேன். இன்னொரு பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவான்? நாட்டு மக்கள் எல்லோரும் என்னை ஆதரிக்கிறார்கள், மந்திரிமார்கள் அனைவரும் என்னை ஆதரிக்கிறார்கள். இப்படி இருக்கிற சமயத்துல கைபேயும் பரதரும் தசரதரும் நம்ம அங்கீகரிக்காவிட்டால் என்ன? அதனால நாம் சிம்மாசனம் ஏறுவோம் என்று மக்கள் எல்லாம் கோரியபடி முடிச்சிட்டு கொண்டு அங்கேயே ஒரு பிள்ளை இருப்பானே அப்படிய வேண்டாம் என்று உதறி விட்டு காட்டுக்கு எங்கேயாவது போவேன். அதனால புள்ளேன்னு சொன்னா அப்பாவுக்கு புள்ளேன்னா என்ன போல ஒரு அப்பாவுக்கு ஒரு புள்ள கிடைக்க மாட்டான் அப்படின்னு தன்னை பற்றி பேசினான். இன்னும் கொஞ்சம் மூஞ்சி தொஞ்சிட்டு ஆக நாம் அப்பாவுக்கும் சரியான பிள்ளை இல்ல, சரியான சகோதரனும் இல்ல அப்படின்னு துணிக்கிறாப்பிட இருக்கு அப்படின்னு இளையவர்மாளுக்கு மூஞ்சி கொஞ்சம் சுருங்கி வச்சு. அப்ப உடனே பெருமா பேசினாரோபா லட்சுமணான், உன்னை போல சுகத்து யாரும் கிடைக்க மாட்டாப்பா, நான் தான் காட்டுக்கு போக வேண்டிய தலைவருக்கு காட்டுக்கு வந்தேன், என்னுடைய மனைவி வேற வழி இல்லை அவளும் சண்டை போட்டு என்னோட வந்தா அவளும் காட்டுக்கு வந்தான். ஒரு தம்பி சுகமா இருக்கிறத விட்டு நீ என்ன பண்ண சரணாகதி பண்ணி என்னையும் ஐட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நாட்டு இல்லாம காட்டுக்கு வந்தியே, இப்போ ஏற்பட்ட ஒரு சுகத்து நல்ல மனம் படைத்த ஒரு நபர் எங்கேயாவது உலகத்துல கிடைக்காதா, அதனால நீ பரம சூருக்கு பிராதான்னு சொல்லாம நீ பரம சூருக்கு. அதனால இப்ப சொல்றேன், பரதனை போல ஒரு சகோதரன் அமையது கஷ்டம், அதனால அவன் ராவணனை விட்டு விட்டு நம்மடியே வந்து சேர்ந்திருக்கிறான், அவனை அவசியம் சேர்த்துக்கலாம்னு சொன்னான். ஆக இல்லைன்னு என்ன தெரியுது, பரதனுக்கு சமானமான சகோதரன் இல்லை அப்படின்னு சொன்னான். இவர் ராவண ஒருத்தருக்கு சகோதரன் தானே, லட்சுமணனுக்கு சகோதரன், சத்ருகன் சகோதரன் தானே, அதனால நசர்வே பிராதரஸ்தாதன் உள்ள வாக்கியத்தினால தானும் அப்பேற்பட சகோதரனாக ஆக மாட்டான் மாட்டோம் தெரியுது. அதுல என்ன தெரியுது, ராமனை விட பரதம் மிக உயர்ந்தவன் என்கிற கருத்து ராமனுடைய வாக்கியத்திலேயே தெரியுது. அதைத்தான் சுவாமி தேசிகன் உட்கருத்தாக மனசிலே கொண்டு விகல்பியமான பிரசமேன கீர்த்தியா பிரசமேன ஜெகதனுடைய முதல் பிள்ளையான ராமனோடு புகழ்னால பரதன் விகல்பியமான விகல்பிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம், விசித்ததையா கிரக்கியமான உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். ஆக ராவணாலேயே உயர்ந்தவனாக கருதப்பட்டான் என்கிற பொருள் இந்த இடத்துல தேசியனுடைய கருத்தில் துணிக்கிறது என்பதை நாம் அவசியம் கொள்ளலாம். ராமனை விட பரதன் மிகச்சிறந்தவன், குணங்களாலே நன்கு வளர்ந்தவன் என்பதை கம்பனில அழகாக பார்க்கலாம். எப்படி சித்தரிக்கிறார், நாமெல்லாம் நாள்தோறும் உடலை வளர்க்கிறோம் அல்லது செல்வத்தை வளர்க்கிறோம், உத்தியோகம் குரு வாசல் இதையெல்லாம் வளர்க்கிறோம், ஆனால் பரதன் என்னமன்னா குணங்களை வளர்த்தான். அதனால ராமாயணத்தில் பரதனுக்கு ஒரு உயர்ந்த இடம். எங்கேயும் ஒரு காரியம் சொன்னா கதாநாயகன் தான் உயர்ந்த பாத்திரம், அந்த உயர்ந்த பாத்திரத்தினுடைய உயர்வை யாரும் குறைத்து பேசவே மாட்டார்கள். அப்படி இருக்கிற காலத்தில் ஸ்ரீமந்த் ராமாயணத்தில் பரதன் உயர்ந்த பாத்திரமாக ராமனை விட உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவனாக பிரணிக்கப்பட்டான். அதனால பரதன் பிறக்கும் போதே ராமனுக்கு சமமாக பிறந்தான். ராமனுக்கு 100 குணங்கள் இருக்கிறது விட்டுக்கொள்வோம், பிறக்கும் பொழுதே பரதனும் 100 குணங்களோடு பிறந்தான். ஆக எல்லளவும் வித்தியாசம் இல்லாமல் ராமனுக்கு ஈடாக பிறந்தவன் பரதன். ரெண்டு பேரும் சமமா இப்படி இருந்தான்னு யார் பார்த்தா அப்படின்னு கேட்டா, சீதா கல்யாணத்தின் பொழுது ஜனகருக்கு விஸ்வாமித்திரர் பரதனை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ பரதன் எப்பேற்பட்டவன், தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனென்னும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள். ஜனகரே, ஒரு கைகேயனுடைய மகன் இவர், எப்பேற்பட்டவன், தள்ளறிய பெருநீதி தனியாறு புக மண்டும் பள்ளம், பெரிய பள்ளம், இந்த பள்ளத்துல என்ன வந்து விழருது அப்படின்னு கேட்டோம்னா நல்ல நல்ல பண்புகள் நல்ல நல்ல நீதிகள் எல்லாம் இந்த பள்ளத்துல வந்து விழருது. ஆக பரதனாக பள்ளத்துல எல்லா கல்யாண குணங்களும் ஓடி வந்து விழருது. அப்பேற்பட்டவன் பரதன்னு இவனுக்கு பெயரு. எள்ளறி எண்ணறிய குணத்தாலும் எழிலாலும், இந்த பக்கத்துல உட்காந்துக்கானே ராமன் நம்ம மாப்பிள, அவனுடைய குணத்தாலையும் சரி அவனுடைய அழகலையும் சரி இவன் துளி கூட குறைந்தவன் அல்ல, அவனுக்கே சமமானவன். ராமன் எப்படி நீலமேக சாமனோ பரதனும் நீலமேக சாமனம். அதனால இவனை பார்த்தா ராவனை பார்க்க வேண்டாம், ராவனை பார்த்தா பரதனை பார்க்க வேண்டாம். அப்பேற்பட்டவன் இவன் உயர்ந்தவன், இவனுக்கும் தம்பி பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே சிபாரிசு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார் தசரதர் விஸ்வாமித்திரர். அப்படி இருக்கிற காலத்துல பரதனை குணக்கடலாக வர்ணித்தார். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம்னா சாதாரண உலகத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவனுக்கு என்ன குணங்கள் நல்ல பண்புகள் இருக்கோ, கல்யாணம் ஆன விற்பாடு எல்லாம் சிலது குறைஞ்சு முன்போல இருக்க மாட்டான், மாறிடுவான். இது உலக இயற்கை. ஆனால் இந்த பரதனுக்கு கல்யாணம் ஆன விற்பாடு இவனுடைய குணங்கள் இருக்க மூன்று மடங்காக பெருகி விட்டது. எப்படி பெரியிருக்கு அப்படின்னு கேட்டா, அது நானா சொல்றேன், ராமனை பத்த கோசலையே சொல்கிறார் என்கிறார் கம்பர். முறைமை அன்று என்பது ஒன்றுண்டு, மும்மையின் நிறைகுணத்தவன் நின்னிலும் நல்ல நாள் அப்படின்னு. அம்மா, இது மாதிரி நான் காட்டுக்கு போக வேண்டிய நிலை எனக்கு வந்து விட்டது என்று ராமன் கை கோசலியிடம் போய் முறையிடுகிறான். அதையெல்லாம் கேட்ட பிற்பாடு பொறுமையாக கோசலி பதில் சொன்னான், முறைமை அன்று என்பது ஒன்றுண்டு. நீ காட்டுக்கு போறது இருக்கட்டும், பரதன் ஆளலாம் ஆளலும் சொன்னாலும் இல்லையா, பரதன் ஆளலாம், ஏன்னா அவனும் நல்லவன் தான். ஆனா இதுல என்ன குறை அப்படின்னு கேட்டா, முறைமைன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதாவது வெகு குலத்துல மூத்தவன் தான் நாட்டை ஆளணுமே ஒழிய பிறர் ஆளுது இல்லைன்னு ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்க, அதுதான் இல்லையே ஒழிய. பார்க்க போனா பரதன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, மும்மையின் நிறை குணத்தவன், உன்னுடைய குணத்தை போல மூன்று மடங்கு நிறைந்த குணமுடையவன் பரதன். நீங்களும் நல்லனார், உன்னை விட மிக நல்லவன் என்று சொல்லலாம். அதனால அவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறத பத்தி எனக்கு ஒரு ஆட்சேபணம் இல்லை. ஆனா நம்ம சம்பிரதாயம் நம்ம முறை இல்லையே, நம்ம குலத்துக்கு ஏற்காது என்று பேசினார். அதனால இப்ப ராவனுடைய குணம் என்னாச்சு, இப்போ ஏற்கனவே இருக்கிற குணத்தை விட பரதனுடைய குணம் எப்படியாச்சு, ஏற்கனவே இந்த குணத்தை விட கோசலை மூணு மடங்கு வசித்து மும்மையின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 100 குணம் இருந்ததுனாக்க இப்ப அவருக்கு 300 குணம் இருக்குன்னு நாம் சொல்லலாம். இதுவே என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே அதே 300 குணம் வளர்ந்து வந்து அவனுக்கு 1000 மடங்காக மாறிவிடுத்தது. எப்படி அப்படின்னு கேட்டா, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு ராமனுக்கு முடிச்சு விட்ட மட்டும் என்கிற காலத்துல என்ன ஆச்சு, அப்ப கைகை வேற பரதனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும்னு சொன்னான். அப்போ தாயும் தந்தையும் சேர்த்து ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்தத மனசால அவன் வாங்கிட்டானா, இது மாதிரி கொடுத்துருக்கான்னு சொன்ன உடனே, வசித்து சொன்ன உடனே அது எழுந்தின உடனே அவனுக்கு ஒரே அழுகைதான் வந்தது. அழுத கண்ணீராக இவரே நின்றான். கையாலே தொழுதான் ராமனை, காட்டில் இருக்கும்படியான ராமனை நினைத்து அப்படியே கையாலே தொழுதான். அப்பேற்பட்ட நிலை அவனுக்கு இருந்தது. எப்ப இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, இவன் பரதன் ராஜ்யத்தெல்லாம் இது சேனைகள்லாம் அழைத்துக் கொண்டு ராமனை திருப்பி அழைத்து வருவதற்காக கங்கை கரைக்கு வருகிறான், காட்டிற்கு வருகிறான். அப்பொழுது குகன் முதல்ல சந்தேகப்பட்டான் பரதனை. அப்புறம் போட்டுல படகுல வந்து இக்கரைக்கு வந்து கிட்டக நெருங்கின உடனே அவனை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே பயங்கி போயிட்டான். அப்படியே ஏன் பரதன் எப்படி இருப்பான், மகாராஜாவா சக்கரவர்த்தியா வருவான், ராமனை கொண்டுபிட்டு இன்னும் ராஜ்யத்தை இன்னும் ஆளுங்கிற ஆசையோட வராம போட்டுருக்கான், அதுல பெரிய போராளிகளா போடுறான்னா நிற்பான் அவன் அப்படின்னு நினைச்சுட்டு அவனோட சண்டை போட்டு அவனை கொல்லணுங்கிற எண்ணத்தோட வந்த குகனுக்கு பரதனை கண்ணால பார்த்த உடனே இவனு அழ ஆரம்பிச்சுட்டான். எப்படி இருக்கான் பரதன், அவனுடைய துறவு கோலம் என்று சன்னியாசி மாதிரி அவன் காட்சி அளிக்கிறான். அவனுடைய தியாகம் எப்படிப்பட்டது, ராஜ்யத்தை விட்டுட்டு ராமனை அழைப்பதற்காக சேர்ந்து வந்திருக்கிறான். இந்த லோகத்தில் ஒரு பதவிக்காக என்ன படாது பாடுபடுகிறார்கள் எல்லோரும், அப்படி இருக்கிற காலத்துல கிடைத்த பதவியை உதறி கொண்டு அப்படி வருகிறான். அவன் ராஜகுமாரத்தை தூக்கி எறிஞ்சான், பிரிஞ்ச வயசு எப்படி தூக்கி எறியுமோ அது மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன். இப்படி கூட ஒரு பிள்ளை இருப்பனா என்று குகனே அப்படியே திகைத்து போய்விட்டான். அவனுக்கே தன் கண்களை நம்ப முடியவில்லை. புரிஞ்சுதான், அப்படியே பார்க்கலாம். பார்த்த உடனே அவனை பத்து குகன் வாயாலே பேசுகிறார் கம்பர். தாயுரை கொண்டு தாவை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி